வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபிதஜம் பூபலசார பக்ஷிதம் உமாசுதம் ஷோக விநாஷ காரணம் நமாமி விக்ரேஷ்வர பாத பங்கஜம். அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஜனஷலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கஜானன நித ஜாக்ருத ஜனஹிதா கஜானன நித ஜாக்ருத ஜனஹிதா. ஓம்கார கணராஜ குணேஸ்வர ஓம்கார கணராஜ குணேஸ்வர சகலாஞ்சி தேவதா கஜானன நித ஜாக்ருத ஜனஹிதா கஜானன நித ஜாக்ருத ஜனஹிதா. சுஷிரதனு சுண்டில சிந்துரவதன சுஷிர தனு சுண்டில கமல பரசுதர மூர்த்தி சுமங்கல கமல பரசுதர மூர்த்தி சுமங்கல ஞானதான கரிதோ நித பாவன ஜனஹிதா கஜானன நித ஜாக்ருத ஜனஹிதா. ಸಿದ್ಧೇಶ್ವರ ಕಣವರ ವಕ್ರತುಂಡ ಮೋರೇಶ್ವರ ನಿತ್ಯ ಜಾಗೃತ ಜನ ನಿತ್ಯ